மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்தோறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத்தி விழித்து மாறி மலை முழஞ்சில் மன்னில் கிடந்தோறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத்தி விழித்து வேரிமயேர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி வேரிமயேர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மோரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மோரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய போதருமா போலேனி பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாமந்த சீரிய சிங்காசனத்திருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பவாய் காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பவாய் ஆ